தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பில் இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது காலை வணக்கம். நான் தேவகோட்டையிலிருந்து தமிழ்நாடு மரபுவழி விவசாயி பிரசாத் மணி பேசுகிறேன். நான் சரியாக 2 வருஷமாக ஐயாவை பின்தொடர்ந்து ஐயாவுடைய வழிகாட்டுதலின்படி என் நிலத்தில் வறுப்பு அமைச்சு பல விஷயங்களை அறிந்து அதிலிருந்து எவ்வளவு நன்மை தீமை எப்படி, அதாவது ஐயா சொல்கிற விஷயங்களை சரியாக செஞ்சால் எப்படி எவ்வளவு நன்மைகள் கிடைக்குது, அதை செய்யாமல் அவங்க சொல்கிறத தவறான முறையில் செஞ்சிட்டோம்னா அதை விட எவ்வளோ தீமை கிடைக்குது, எல்லாத்தையும் அனுபவத்தின் ரீதியாக பெற்று உங்கள்கிட்ட அந்த கருத்தை பதிவிடுறேன். உண்மையிலே ஐயாவுடைய வரப்பு அமைப்பு அந்த விஷயங்கிறது வந்துட்டு நீர் மேலாண்மையில் ரொம்ப முக்கியமானது. இதை நான் உணர்ந்து சொல்கிறேன். ஏட்டு சுரக்காயாக சொல்லலை, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. என் இடத்துல நான் இருக்கிற தேவக்கோட்டை குளத்தில் மாவட்டி கோட்டையில் என் இடத்துல மட்டும்தான் 250 அடியில் இன்ன வரையும் நிலத்தடி நீர் இருக்குது. பக்கத்து தோட்டத்துக்காரவங்களுடைய போர்வெல் பைப்பு 350 போயிடுச்சு. அதனால் வரப்பு அமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதை கண்டிப்பாக எல்லோரும் பின்பற்றி அதை செய்யணுங்கிறது நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.